ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. சர்வேபியஹ நமஸ்காரா. ஹயக்ரீவ ஜெயந்தியை முன்னிட்டு ஹயக்ரீவருடைய பிரபாவத்தை பற்றி அடியன் யதாமதி விஜாபிக்கிறேன். சுவாமி தேசிகனுடைய ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை மூலமாக வச்சுண்டு இந்த உபன்யாசத்தை அடியன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் சுவாமி தேசிகனால அருளி செய்யப்பட்டது. இந்த மாதிரியான ஒரு ஸ்தோத்திரம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எத்தனையோ அர்ச்சா திருமேனியிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய பெருமாளையெல்லாம் பற்றி சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம் பாடியிருக்கார். சுவாமி தேசிகன் தன்னை பற்றிய ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக எம்பெருமானே தானாக வந்து திருவதந்திபுரத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் எழுந்தொருளி அவருடைய சுவாமியினுடைய திருவாக்கால தன்னை புகழ வைத்துக் கொண்டவர் எம்பெருமான் ஹயக்ரீவன். மற்றவாளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு ஹயக்ரீவ பெருமாளுக்கு இருக்கு. முந்தை மொழியாம் வேதநூல் வழி உய்ய நீ மொழி அப்படின்னு எம்பெருமானுடைய கடாட்சத்துக்காக எத்தனையோ கிரந்தங்களை சுவாமி எழுதியிருந்தாலும் ஹயக்ரீவனுடைய கடாட்சம்தான் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு காட்டுறதுக்காகவே பெரியவாள் ஸ்தோத்திரங்களை வரிசக்கிரமம் பண்றப்போ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை முதல்ல வச்சா. அடியவங்களுக்கும் அடியவங்கள் வாத்தியார் சுவாமி ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை முதல்ல சந்த சொல்லி வச்சார். காரணம், ஹயக்ரீவ பெருமாளுடைய ஒரு கடாட்சம் கிடைச்சதுன்னா மற்ற எம்பெருமான்களுடைய கடாட்சம் கிடைத்த மாதிரிதான். வித்யா பலன் நமக்கு இருந்துருத்துனா மற்ற பலன்கள் தானாக வரும்ன்றது பெரியவாளுடைய ஒரு கருத்து. அதனால்தான் சுவாமி தேசிகனும் இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஹயக்ரீவம் உபாஸ்மகேன்னு சாதிக்கிறார். ஏன்னா சர்வ வித்தைக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய பெருமாள் இந்த ஹயக்ரீவ பெருமாள். வேதத்தை காப்பாத்தி கொடுத்தவர் இல்லையா? வேதம் மதுகைடவாலால திருடப்பட்டது. அந்த திருடப்பட்ட வேதத்தை காப்பாத்தி கொடுக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு கை உதவிய நமக்கு எம்பெருமான் பண்ணியிருக்கார். இல்லைன்னா நமக்கு வேதம்ன்றது இன்னைக்கு இல்லாமையே போயிருக்கும். அப்போ எந்த மாதிரியான ஒரு அவதாரம் எடுக்கணும் அப்படின்னா, மதுகைட்டவர்கள் வேதத்தை அபகரிச்சுண்டு பாதாள லோகத்துக்கு போனப்போ சிருஷ்டிக்கிறதுக்கே வழி இல்லாமல், நாம சொல்றமே நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனை படைச்சு என்ன பிரயோஜனம்? நான்முகனுக்கு கொடுத்த காரியத்தை பண்றதுக்கு அவருக்கு திறமை இல்லாம போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, எதை வைத்துக் கொண்டு சிருஷ்டிக்கிறோமோ அதை மற்றவர்கள் அபகரித்துட்டு போயிட்டான். அபகரித்துட்டு போயிட்டான்னா இப்போ சிருஷ்டிக்கிறதுக்கு திறமை இல்லாமல் உட்கார்ந்துருக்கார். பிரம்மாணம் சிருஷ்டுவா சாஸ்திராணி உபதிதேசன்னு சொன்ன வாக்கியத்தில் பாஷகரர். அப்போ அதை நிரூபிக்கணுமோ இல்லையோ அப்படின்னால், சதுர்முக பிரம்மா அனிருத்தரை போய் பிரார்த்திக்கிறார். வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தால் சொல்லக்கூடிய அந்த வியூகமூர்த்தியில அனிருத்தரை போய் பிரார்த்திக்கிறார். அப்ப பிரார்த்திக்கிறப்போ, ஏன்னா வேதங்கள் இல்லாமல் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறதுன்றது அவரால் முடியவே முடியாது. அனிருத்தரோ நித்ரையில் எழுந்தொழியிருக்கார், தூங்கிட்டு இருக்கார். அப்ப தூங்கிட்டு இருக்க மூர்த்தியை போய் இவர் பிரார்த்திக்கிறார். ஏன்னா நான் குருடா போயிட்டேன், எனக்கு வழிகாட்டக்கூடிய அந்த மறை இல்லை இப்போ. அப்ப அந்த மறை இல்லாததுனால நான் குருடா போயிட்டேன், நான் குருடா போயிட்டதுனால நீர் மீண்டும் எனக்கு கண்களை கொடுத்தருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். இப்போ மீண்டும் கண்களை கொடுத்தருள வேண்டும்னா, அப்போ இந்த விஷயத்தெல்லாம் அவர் மறுபடியும் பண்ணணும், இந்த உலகத்தை சிருஷ்டிக்கணும்னா அவருக்கு வேதம் வேணும். அப்ப அந்த வேதத்தை காப்பாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருகிட்ட இருக்கு? எம்பெருமான்கிட்ட இருக்கு. அப்ப எம்பெருமான் பாதாள லோகத்துக்கு போறார். பாதாள லோகத்தில் எப்படி போனார்னால், அவர் பரிமுகமாக ஒரு குதிரை வடிவெடுத்துக் கொண்டு அவர் போனார்ன்றது கதைகள்ல தெரியறது நமக்கு. புராணங்கள் மூலமாக நாம் இந்த கதையை தெரிஞ்சுக்கிறோம். இது பெரிய திருமொழியில் ஆழ்வார் சாதிக்கிறார். வசையில் நான் மறை கெடுத்த அம்மலரையற்கு அருளி முன் பரிமுகமாய் இசைகொள் வேத நூல் என்று இவை பயந்தவனே எனக்கு அருள் புரியே. அப்ப இப்பேற்பட்ட அருள் நீ எனக்கு புரிய வேண்டும். எப்பேற்பட்ட அருள்? சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி, இந்த ஹயக்ரீவ பெருமாளை தவிர மற்றவர்கள் எனக்கு அருள் புரிய முடியுமான்னு தெரியல வித்யா விஷயத்துல. அப்ப வித்யா விஷயத்துல அருள் புரியணும்னா எனக்கு ஹயக்ரீவ பெருமாள் தான் அருள் புரியணும். இவருடைய கடாட்சம் வேணும். ஆழ்வாரை சாதிக்கிறாரே, முன் இவ்வுலகேழும் இருள் மண்டியுண்ண முனிவரோடு தான் அவர்கள் திசைப்ப வந்து பண்ணுகளை நாள் வேத பொருளை எல்லாம் பரிமுகமாய் அருளியம் பரமன் காண்மின். இந்த நான்கு வேதங்களை மீட்டெடுத்து கொடுத்து எம்பெருமான் பிரம்மாவினிடத்தில் கொடுத்தபடியினால இந்த உலகத்தை எம்பெருமான் சிருஷ்டிச்சான். பிரம்மா சிருஷ்டிச்சார் எம்பெருமானுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால. அப்ப இது யாரால் நடந்தது அப்படின்னா, கண்டிப்பாக இது ஹயக்ரீவ பெருமாளால் தான் நடந்தது. இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம், இதையெல்லாம் மனசுல வச்சுண்டு ஆதாரம் சர்வ வித்யா நாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஹயக்ரீவம் உபாஸ்மகேன்னு சொன்னார். சுவாமி தேசிகனுக்கு இந்த மாதிரியான ஒரு கவிதா சாமர்த்தியம் ஏற்பட்டதற்கு காரணம் ஹயக்ரீவ பெருமாள். சாஸ்திரத்தில் இப்படி ஒரு நிபுணதா வந்தது காரணம் ஹயக்ரீவ பெருமாள். இது அடியனுடைய வார்த்தை இல்ல, சுவாமி தேசிகனுடைய வார்த்தை இல்லையா? அதெல்லாம் வெள்ளை பரிமுகர் தேசிகராய் விறகால் அடியோம் உள்ளத்து எழுதிய ஓலையில் இட்டெண்ணம் யாமதற்கின் இல்லையா, யாம் அதற்கின். நான் எதுவுமே எழுதல, அடியேனால எழுதப்பட்டது எதுவும் இல்ல. வெள்ளை பரிமுகன் தேசிகராய், இவருக்கு தேசிக சப்தம் இல்ல, இவருக்கு ஹயக்ரீவ பெருமாளுக்கு தேசிக சப்தம். அப்பேற்பட்ட ஒரு பெருமாள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெருமாள் எப்படி தேசிகனுக்கு இந்த மாதிரியான ஒரு கடாட்சம் கொடுத்திருக்காருன்றது அவருடைய கவிதா சாமர்த்தியத்தில் தெரியுது. இந்த ஹரத்வந்தர் துவாந்தம் ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா அப்படின்னு அந்த ஹலஹலா சப்தத்திலிருந்து இந்த சாமர்த்தியம் ஏற்பட்டதுன்ற தெரியுது. வியாகரண சாஸ்திரம் சொல்லும் பொழுது ஐ உண்ணு ரிழுக்கு ஏவோங் ஐயவுச் அயவரட்டுன்னு ஒரு 14 சூத்திரங்கள் சொல்லுவாவா வியாக்கரணகரா. இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, நனாத டக்காம் நவபஞ்சவாரம்னு ஒரு கதை சொல்லுவா. சிவனுடைய உடுக்கை சத்தத்திலிருந்து பாணினி மகரிஷிக்கு இந்த மாதிரியான மகேஸ்வர சூத்திரங்கள் 14 சூத்திரங்கள் தோணிச்சு. நாம சொல்றோம் எம்பெருமானுடைய ஒரு கடாட்சம், ஹயக்ரீவ பெருமானுடைய ஒரு கடாட்சம் சுவாமி தேசிகனுக்கு இப்பேற்பட்ட ஒரு சாமர்த்தியங்கள், கவிதா சாமர்த்தியம், சாஸ்திரத்துல நைபுண்ணியம், இதெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்றோம். சுவாமி தேசிகன் அப்படியா சொல்லிக்கிறாருன்னா இதெல்லாம் அயக்ரீவ பெருமாள்னால கிடைச்சது. அப்ப அயக்ரீவ பெருமாளுடைய கடாட்சம் இருந்தால் என்ன நடக்கும்னா, விசேஷவித் பாரிஷதேஷு நாத்த விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு ஜிஹீஷதோமே கவிதார்க்கி கேந்திரான் ஜிஹ்வாக்கிர சிம்மாசனம் அபியுபேயான்னு சாதிக்கிறார். எம்பெருமான் அயக்ரீவனுடைய கடாட்சம் என்னுடைய நாக்கு நுனியில் இருந்தால் போறும். சாட்சாத் அவருடைய கடாட்சத்தினால நான் இந்த பண்டிதால் எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய சக்தி எனக்கு வரும். இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணாதான் வந்து எம்பெருமானுடைய கடாட்சத்துக்கு இவர் பாத்திரமாவாரா சுவாமி தேசிகன்? அடுத்து ஒரு கேள்வி. அப்பேற்பட்ட ஒரு சக்தி, இந்த மாதிரியான ஒரு ஸ்தோத்திரங்கள்லாம் எழுதணும்ன்ற ஒரு சக்தி யார் கொடுத்தது? இந்த சக்தியை நான் மட்டுமா பார்க்க போறேன்? ஹயக்ரீவ பெருமாள் பிரத்யட்சமாயிட்டார். பிரத்யட்சமான ஹயக்ரீவ பெருமாளிடத்திலிருந்து வந்த கட்டாட்சம், இப்பேற்பட்ட கட்டாட்சத்தினால எனக்கு இந்த மாதிரியான சாமர்த்தியங்கள்லாம் இருக்குன்னு நான் மட்டுமே நினைச்சுட்டு இருந்தால் இது நடக்குமா? யாரோ ஒரு கவி சொன்னான் இல்லையா சம்ஸ்கிருதத்தில், ஜீர்ணமங்கே சுபாஷிதம், எல்லாமே என்னுள்ளே ஜீர்ணமாகி விட்டதுன்னு பர்த்ருஹரி சொல்றான். அது மாதிரி என்னுள்ளே ஜீர்ணமாகி விட்டதுன்னு இல்ல, இத லோகத்தாரு கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப அதை சேர்த்தாதானே அது முடியும். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா இது வந்து சிவபெருமாள்னால நடக்கிற சில விஷயங்கள், சரஸ்வதி தேவியினுடைய கடாட்சத்தினால சில விஷயங்கள் நடக்கிறது, சில விஷயங்கள் வியாசருடைய வாக்குனால நமக்கு பல விஷயங்கள் தெரியறது அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கா. தாட்சிணிய ரம்யா கிரிசஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்மபத்னி வியாசாதயோபி வியபதேசிய வாச்சகா, இதெல்லாம் இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கா. ஆனால் ஸ்புரந்தி சர்வே தவசக்தி லேசைகி, எல்லாம் ஹயக்ரீவ பெருமாளான உன்னிடத்திலேருந்து வந்ததுதான் அவளுக்கும் சரி. இந்த கடாட்சங்கள்லாம் யாரிடத்துக்கு யாருகிட்டேருந்து வந்தது? எல்லாம் உன்கிட்டேருந்து தான் வந்தது. அப்பேற்பட்ட ஒரு சக்தி படைத்தவர் ஹயக்ரீவ பெருமாள்னு சொல்றார். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஞானம் யாருகிட்டேருந்து வந்தது? விசுத்தமா இருக்கக்கூடிய விஞ்ஞானமா இருக்கக்கூடிய கூட்டங்கள் யாருகிட்டேருந்து வந்தது? சாட்சாத் தேவம் ஹயக்ரீவம் அகம் பிரபத்தி, இந்த ஹயக்ரீவ பெருமாளிடத்திலேருந்து வந்ததுன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மேலும் சுவாமி தேசிகன் இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தினால ஹயக்ரீவன பிரார்த்தனை பண்ணது மட்டும் இல்லாமல் நாமளும் எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு சில பிரகாரங்களை எடுத்து காட்டுறார். பரமேகாந்திகள் சில பல பலனை கேட்கறதுன்றது லோக நடையில இல்ல. மோட்ச பலத்தை மட்டுமே உத்தேசிச்சு பிரவர்த்திக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல லோகஹிதமாக சில பலன்களை நாம பரமேகாந்திகள் கேட்கறதுன்றது அவ்வளவு விசேஷமா தெரியல. ஆனால் பகவத் பிரசாதத்தை போய் பகவானுடைய கடாட்சம் கிடைக்கிறது, அதை சாதாரணமா நினைக்க முடியுமோ அப்படின்னு நினைச்சால் அது அப்படி இல்லை. சுவாமியே சாதிக்கிறார், பகவானிடத்துல சில பல விஷயங்களை கேட்டு பெறலாம்னு சொல்றார். எதுக்காக அப்படின்னா ஞானாபிவிருத்திக்காக சொல்றார். சித்தாந்த ஸ்தாபனம் பண்றதுக்காகவும் ஞான அபிவிருத்திக்காகவும் பிரதிவாதி விஜயத்துக்காகவும் ஹயக்ரீவனிடத்துல நாம சில விஷயங்களை கேட்கறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்றார். வெறும் மோட்சம் மட்டுமே பிரார்த்திக்கிற சந்தர்ப்பத்தில் கூட சில விஷயங்களை நம்ம கேட்கலாம், அது தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா ஹயக்ரீவனுடைய பிரபாவத்தினால நாம் சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னால் அதுக்கு ஹயக்ரீவனுடைய ஒரு கடாட்சம் தேவைப்படுறது. கேக்கிறவா காதுகள்ல எல்லாத்திலையும் கற்கண்டு மழை பொழிகிறா போல நாம சொல் வளத்துல சிறப்பா இருக்கணும். ஒரு சபையில பேசும்பொழுதுன்னா அப்போ ஹயக்ரீவனிடத்தில் என்ன கேட்க முடியும்? விசேஷவித் பாரிஷதேஷ்நாதன் தான் கேட்க முடியும் இல்லையா? நாம ஞானாபிவிருத்திக்காக ஹயக்ரீவனை பிரார்த்திக்கிறதும் தப்பு இல்லைன்னு சாதிக்கிறார். எம்பெருமானுடைய கருணை பெருக்கு இருந்தாதான் அவனுடைய கட்டாட்சம் நமக்கு ஒத்தாசை பண்ணும். ஏன்னா பெரிய பெரிய பண்டிதர்களும் நாமளுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் நாம கோணாமானா ஏதோ சம்பந்தம் இல்லாமல் பேசினால் அது தப்பா போகும் இல்லையா? ஆகையினால எம்பெருமான பிரார்த்திச்சு எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி எம்பெருமான் எப்பேற்பட்ட லோகத்தில் எழுந்தருளிருக்கிறான்ற விஷயத்தெல்லாம் உபாசனம் பண்ணி எம்பெருமானிடத்திலே நாம் சரணாகதி பண்ணிட்டு நாம் சபைகளில் பேச ஆரம்பித்தால் நம்மளை ஜெயிக்கிறதுக்கு அங்க ஆளே இல்லை. அப்ப எதுலன்னு தெரியுது? ஹயக்ரீவ பெருமாளிடத்துல நமக்கு ஹயக்ரீவ பெருமாள் நம்மிடத்துல அனுகிரகத்தினால தெரியுது. நாம எத்தனையோ நாம நினைச்சுக்கலாம், நமக்கு எத்தனையோ கல்விகளை நம்மளால அத்தியனம் பண்ண முடியும். நமக்கு இருக்கக்கூடிய ஞானத்துக்கு விஸ்வாமித்திரரே ஒருபடி கம்மிதான் கூட நாம நினைச்சுக்கலாம். ஆனால் அது ஹயக்ரீவன் எதிர செல்லுபடி ஆகாது. அப்ப ஹயக்ரீவன் எப்படி பிரார்த்திக்கணும்னாமோ, துவாம் சிந்தையன் ஸ்தொன்மயதாம் பிரபன்னஹா துவாமத்கிருணன் சப்தமயேன தாம்னா சுவாமின் சமாஜேஷு சமேதிஷீய ஸ்வச்சந்த வாதாகவ பத்தசூரான்னு பிரார்த்திக்கணும். நான் கல்விகள் எதுவும் கற்றவன் அல்ல, அத தார்டியம் ஆக்கிக்கிறதுக்கு நான் பெரியவாளுடைய அனுகிரகமும் பெற்றவன் அல்ல, புண்ணிய நதிகள்ல போய் ஸ்நானம் பண்ணவனும் கிடையாது. நான் என்ன இருக்கு அப்படின்னா உன்னுடைய தயைக்கு பாத்திரமாக நான் இருக்கேன். அற்புதமான சரணாகதி. எனக்கு வேற எதுவும் என்னிடத்துல இல்ல, உன்னுடைய தயைக்கு பாத்திரமா நான் இருக்கேன் இல்லையா? நானாவிதானாம் மகதிக்கலானாம் நச்சாப்பி தீர்த்தேஷு கிருதாவதாரா த்ருவம் தவானாத பரிகிரகாயாக நவம் நவம் பாத்திரமகம் தயாயாக. எனக்கு வேற எதுவுமே இல்ல, புதுசு புதுசான பாத்திரங்கள் எனக்கு இப்ப கிடைக்கிறது. என்னதுனா ஹயக்ரீவனையே நினைச்சிட்டு இருக்கேன், ஹயக்ரீவனுடைய தயைக்கு நான் பாத்திரமாயிருக்கேன், ஹயக்ரீவ பெருமாளை தவிர வேற யாரையும் நான் சேவிக்கிறது இல்லை, ஹயக்ரீவனுடைய கடாட்சம் இருந்தால் போரும் நான் இந்த உலகையெல்லாம் ஜெயித்து விடுவேன் அப்படின்னு புதுசு புதுசா நான் புதுசு புதுசான பாத்திரங்களுக்கு நான் ஆளாயிருக்கேன். அப்போ இப்படிப்பட்ட பிரகாரங்கள் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு பிரகாரங்களை சுவாமி தேசிகன் நமக்கு இந்த ஸ்தோத்திரங்கள் மூலமா காட்டுறார். என்னுடைய ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினால எல்லா விதமான சந்தேகங்களும் நீங்கி வித்தையில ஒரு சிரத்த எனக்கு ஏற்படுறது. இத பல ஸ்ருதியிலையும் சாதிக்கிறார் இல்லையா? ஆவிர் பூயா தனகமகிமா மானசே வாகதீஷா. இப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம். இந்த அனுகிரகம் யாரால கிடைச்சது? வாகதீஷன வாக்குக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய ஹயக்ரீவன் மூலமாக கிடைச்சது. ஆகையினால ஹயக்ரீவனுடைய ஒரு அனுகிரகம் இந்த அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு அடியன் விரமிச்சுக்கிறேன். தாசன்.